காதல் உயிரில் கலந்ததென்னம் மெல்ல நான் கவியுமல்ல மேலும் மேலும் சொல்ல என் காதல் தேவன் கண்டு கொண்ட நாளிது என் கனவி கூட ராஜராகம் கேட்டுது மழையோ சுடுகின்றது வெயிலோ குளிர்கின்றது தொடவும் விரல் படவும் புது சுதி ஏறியது புறா புறா பெண் புறா மடி கொடு மன்னதா வேண்டும் உன் தொல்லை கூட இன்பமாக வேண்டும் விட்டு விட்டு காதல் செய்ய வேண்டும் புது வீணை போல என்னை மீட்ட வேண்டும் கண்களை மூடி கற்பனை கோடி காணலா கற்பனை மெல்ல கட்டிலே உண்மையாகலா இவள் தேடிய காதலன் இதழ் மேல் ஒரு பாடகன் சரசம் புது சரசம் கொண்டு உரசும் தலைவன் என்ற